الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا نبينا مولانا محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ومن آياته أن خلق لكم من أنفسكم أزواجا لتسكنوا إليها صدق الله العظيم وقال تعالى يا أيها الذين آمنوا لم تحرموا لا تحرموا ما أحل الله لكم ولا تعتدوا فإن الله لا يحب المعتدين وقال نبينا عليه الصلاة والسلام في أصحابه أنهم قسموا لا يأكلون ولا يدنون إلى النساء فقال نبينا عليه الصلاة والسلام ما بال أقوام يقولون كذا وكذا ولكني أنام وأصلي وأصوم وأفطر وأتزوج النساء فمن رغب عن سنتي فليس مني أو كما قال عليه الصلاة والسلام கண்ணியத்திற்கும் மரியாதைக்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, அளவிலா கருணையும் நிகரிலா கிருபையும் கொண்ட எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த தீன் அல் இஸ்லாத்தை நமக்கெல்லாம் ஒரு வாழ்க்கை நெறியாக, உலகிலே வாழும் கலையை அறிந்து அதை அனுபவித்து வாழ்வதற்கு ஒரு வழியாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த மார்க்கத்தை நமக்கு வழங்கினான். அல்லாஹ்வுடைய இந்த தீன் அல் இஸ்லாம் முஸ்லீம்களுக்கு மட்டுமல்ல, உலகத்தில் உள்ள எல்லா மக்களுக்குமே தேவையான ஒரு லைஃப் ஸ்டைலாக, ஒரு வாழ்க்கை நெறியாக, ஒரு வாழும் கலையாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கற்றுக் கொடுத்தான். ஏனென்றால் உலகத்தில் வாழக்கூடிய மனிதர்கள் தங்களுடைய வாழ்க்கையின் நோக்கத்தை முழுமையாக புரிந்து விளங்கி அதனை நல்ல முறையில் அனுபவித்து வாழ்ந்து அதன் மூலமாக அவர்கள் உலகத்திலும் இறை அருளை பெற்றவராகவும் மறுமையிலும் மிகப்பெரிய வெற்றியை பெற்றவர்களாகவும் வாழ வேண்டும் என்ற எந்த நோக்கத்தின் அடிப்படையிலே ரப்பல் ஆலமீன் உலகத்திலே மனிதர்களை அனுப்பி வைத்தானோ அந்த நோக்கத்திலே அவர்கள் முழுமையான வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய தீன் அல் இஸ்லாத்தை ஒரு வாழ்க்கை நெறியாக இந்த உலகத்திற்கு கற்றுக் கொடுத்தான். அருமைக்குரியவர்களே, எதுவரை அல்லாஹ்வுடைய தீன் அல் இஸ்லாம் மட்டும்தான் மனிதருடைய வாழ்க்கை நெறியாக இருந்ததோ, அல்லாஹ்வால் கற்றுக் கொடுக்கப்பட்ட இந்த வாழ்க்கை முறை மட்டும்தான் மனிதனுடைய லைஃப் ஸ்டைலாக இருந்ததோ, அன்று வரை இந்த உலகம் உய்வை நோக்கி வெற்றியை நோக்கி சென்று கொண்டிருந்தது. இந்த உலகம் சரியான பாதையில் நடந்து கொண்டிருந்தது. ஆனால் என்றைக்கு இந்த உலகம் அல்லாஹ் கற்றுத்தந்த இந்த வாழ்வியல் நெறியை, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த உலகத்திற்கு அறிமுகப்படுத்திய இந்த வாழ்க்கை நெறியை, இந்த லைஃப் ஸ்டைலை ஓரமாக வைத்துவிட்டு மனிதன் அவன் போன போக்கிலே, அவன் மனம் போன போக்கிலே, அவனுடைய தான் தோன்றித்தனமான அடிப்படையிலே எதெல்லாம் அவனுடைய சிற்றறிவிலே உருவானதோ அதையெல்லாம் வாழ்க்கை என்றும் நெறி என்றும் முறை என்றும் ஏற்படுத்திக் கொள்ள ஆரம்பித்தானோ அன்றே இந்த உலகம் அழிவை நோக்கி செல்ல ஆரம்பித்தது. அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய வேதனைகளுக்கும் அல்லது மிகப்பெரிய அல்லாஹ்வுடைய சோதனைகளுக்கும் இந்த உலகம் ஆட்படுத்தப்பட ஆரம்பித்து விட்டது என்பதை அன்றாடம் நிகழக்கூடிய நிகழ்வுகள் மூலமாக நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அந்த ரீதியில் சகோதரர்களே, மனிதர்களை படைத்தவன் ரப்பல் ஆலமீன், மனிதர்களுடைய பலங்களையும் பலகீனங்களையும் அறிந்தவன் அவன்தான். மனிதர்களுக்குள்ள பிளஸ் பாயிண்ட் என்ன, மைனஸ் பாயிண்ட் என்ன, இவனுடைய எதெல்லாம் இவனால் முடியும், எதெல்லாம் முடியாது என்று ரப்பல் ஆலமீன் ஒருவனுக்குத்தான் மிக தெளிவாக தெரியும். ஏனென்றால் அவன் தான் இந்த மனித குலத்தை படைத்தவனுக்குத்தான் தெரியும் இந்த மனித குலத்தால், இந்த மனிதர்களால் எதெல்லாம் முடியும், எதெல்லாம் முடியாது, எதெல்லாம் பலங்கள், எதெல்லாம் பலகீனங்கள், எதெல்லாம் இவனால் கூடும், எதெல்லாம் இவனால் கூடாது, எதெல்லாம் இவனுடைய பிளஸ் பாயிண்ட், எதெல்லாம் இவன் மைனஸ் பாயிண்ட் என்பது படைத்த ரப்பல் ஆலமீனுக்கு மட்டும்தான் தெரியும் என்பதனால்தான் அவனால் வழங்கப்பட்ட இந்த வாழ்க்கை நெறியான தீன் அல் இஸ்லாம் மட்டும்தான் மனிதர்களுடைய காலங்கள் மாறினாலும், மனிதருடைய கோலங்கள் மாறினாலும், மனிதருடைய கலாச்சாரங்கள் மாறினாலும், எக்காலத்திற்கும் மனித வாழ்க்கைக்கு ஒத்துப்போகக்கூடிய ஒரு இயற்கை மார்க்கமாக இருப்பது இஸ்லாம் மட்டும்தான். ஏன், மனிதர்களையும் படைத்தவன் அல்லாஹ்தான், அந்த மனிதர்களுக்கு தேவையான இந்த மார்க்கத்தையும் படைத்தவன் அல்லாஹ்தான். இரண்டு பேரையும் படைத்தவன் ஒரே தாத், ஒரே ரப்பல் ஆலமீன் என்பதனால் இந்த இயற்கை மார்க்கம் காலங்கள் மாறினாலும், காட்சிகள் மாறினாலும், கோலங்கள் மாறினாலும், இயற்கைகள் மாறினாலும், கலாச்சாரங்கள் மாறினாலும், மனித அல்லாஹ்வுடைய இந்த தீன் அல் இஸ்லாம் மனித குலத்துக்கு எல்லா சூழ்நிலைகளுக்கும் ஏற்ற இயற்கையான மார்க்கம் என்ற நிலை மட்டும் மாறுவதில்லை. ஏன், இரண்டையுமே படைத்தவன் அல்லாஹ் என்பதனால். இதற்கு மாற்றமாக மனிதர்களை அல்லாஹ் படைத்திருக்க அந்த மனிதன் பின்பற்ற வேண்டிய வழிகளை மனிதனே பின் படைப்பானையானால், மனிதனை அல்லாஹ் படைத்திருக்க அந்த மனிதன் பின்பற்ற வேண்டிய வழிகளையும் அந்த மனிதன் பின்பற்ற வேண்டிய வாழ்க்கை நெறியையும் மனிதனே உருவாக்கி கொள்வானையானால், இவனுடைய இயற்கை அமைப்புக்கு மாற்றமாக, இவனுடைய சூழ்நிலைகளுக்கு மாற்றமாக, இவனுடைய பிளஸ் மைனஸ் குணங்கள் குணாதிசயங்களுக்கு மாற்றமாக, எதிராக சொல்ல போனால் இயற்கைக்கே எதிராக ஒரு வழியையே இவன் சீரான வழி என்று தேர்ந்தெடுக்கும் பொழுது, இவன் தேர்ந்தெடுக்கும் ஒரு இந்த தவறான வழி இவனை அழிவிலும் இழிவிலும் கொண்டு போய் தள்ளிவிடுகின்றது. எம்பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு மனிதராக அனுப்பிய காரணமே கியாமத் நாள் வர வரக்கூடிய மனித குலத்திற்கு எம்பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் எதை தியரியாக, எதை தத்துவார்த்தமாக, எதை வாழ்க்கை நெறியாக அல்லாஹ் சொல்லிக் கொடுத்தானோ அதை பிராக்டிக்கலாக செய்து காட்டக்கூடிய ஒரு பிராக்டிக்கல் ஒரு மனிதர், ஒரு முன்மாதிரி, ஒரு பயோனியர் வேண்டும் என்பதனால்தான் எம்பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்பட அனைத்து நபிமார்களையுமே அல்லாஹ் மனிதர்களாக அனுப்பினான். இல்லை என்றால் மனிதர்களை விட எத்தனையோ மடங்கு உயர்ந்தவர்கள், வானவர்கள், மலக்குகள், மலக்குகளை அல்லாஹ் நபியாக அனுப்பியிருக்கலாம், மலக்குகளுடைய நபி தலைவரான ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் நபியாக அனுப்பலாம். அப்படியெல்லாம் அனுப்பாமல் ஒரு சாதாரண மனித குலத்திலிருந்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நபிமார்களை தேர்ந்தெடுத்து அனுப்பிய நோக்கம் மனிதர்கள் தான் மனித குலத்திற்கு ஒரு பிராக்டிக்கல் முன்மாதிரியாக இருக்க முடியும் என்பதனால், அதனால் தான் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நபியாக அனுப்பியதோ நிறுத்தாமல் அல்லாஹ் நாடி இருந்தால் எம்பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒரு துறவியாக, ஒரு சாமியாராக, ஒரு உலக பற்றற்றவராக, எவ்விதமான எல்லா விதமான ஆசாபாசங்களுக்கும் அப்பாற்பட்டவராக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை படைத்திருக்கலாம். ஆனால் அப்படி படைக்கவில்லை, ஒரு துறவியாக ஆக்கவில்லை, ஒரு ஆண்மை அற்றவராக ஆக்கவில்லை, ஒரு சாமியாராக ஆக்கவில்லை, அல்ல முற்றும் துறந்த முனிவராக ஆக்கவில்லை, உலக ஆசாபாசங்களுக்கு அப்பாற்பட்டவராக ஆக்கவில்லை. மாறாக மனித குலத்திலே மனிதர்களோடு பழகக்கூடிய, மனிதர்களோடு சாப்பிடக்கூடிய, மனிதர்களோடு உணவருந்தக்கூடிய, மனிதர்களோடு வாழக்கூடிய, மனிதர்களிலேயே திருமணம் செய்து மனிதர்களையே பிறக்க பெற்றெடுக்கக்கூடிய ஒரு மனிதரைத்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த உலகத்திற்கு முன்மாதிரியாக அனுப்பி வைத்தான் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை. ஏன், ஒரு மனிதர் தான் மனிதர் சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களிலும் முன்மாதிரியாக இருக்க முடியும் என்பதனால், அதனால் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எல்லா மனிதர்களுக்கும் மேம்பாடாக, எல்லா மனிதர்களுக்கும் மேன்மையாக, உலகத்தில் அனைத்து மூமின்களுக்கும் கியாமத் நாள் வரை வரக்கூடிய அனைத்து மூமின்களுக்கும் 4 திருமணம் தான் செய்ய அனுமதி என்றால், எம்பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மட்டும் ஒரு ஸ்பெஷல் கன்சிடரேஷனாக, ஒரு ஸ்பெஷல் கன்சிடரேஷனாக, ஒரு சிறப்பு வாய்ப்பாக, ஒரு சிறப்பு அனுமதி கொடுத்து 11 திருமணங்கள் செய்வதற்கு பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மட்டும் ரப்பல் ஆலமீன் அனுமதி கொடுத்தான். அதையும் தன்னுடைய திருமறை சொல்லி காட்டினான், நபியே உமக்கு மட்டும்தான், உமின் தூணில் மூமினீன், மற்ற மூமின்களுக்கு கிடையாது, இந்த அனுமதி உமக்கு மட்டும்தான். 11 திருமணம் என்பது மின் தூணில் மூமினீன், மற்ற மூமின்களுக்கு இல்லாமல் உமக்கு மட்டும் இந்த சிறப்பு அந்தஸ்தை ஸ்பெஷல் கன்சிடரேஷனாக வழங்குகிறேன் என்று ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறையின் மூலமாக பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதி கொடுத்தான் 11 திருமணங்களை செய்வதற்கு. ஏனென்றால் அருமை சகோதரர்களே, மனிதன் வாழ்க்கையில் ஒரு முழுமை பெற வேண்டும் என்றால், ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்வின் ருசியில், தன்னுடைய வாழ்க்கையின் தத்துவத்தில் அவன் முழுமையை அடைய வேண்டும் என்றால், பூரணத்தை அடைய வேண்டும் என்றால், ஒரு மனிதன் திருமணம் செய்யாமல் அவன் வாழ்க்கையின் முழுமையை அடைய முடியாது. திருமணம் செய்யாத மனிதன் அவன் முழு மனிதனாக கருதப்பட மாட்டான் அல்லாஹ்வுடைய பார்வையிலே, முழு மனிதனாக ஆக முடியாது இயற்கையின் அடிப்படையிலே. ஒரு மனிதன் எப்பொழுது முழுமை பெறுகிறான் என்றால், அவன் தன்னுடைய வாழ்க்கையில திருமணம் என்ற ஒன்றை தேர்ந்தெடுக்கும் பொழுதுதான், திருமணம் என்ற ஒன்று நடைமுறையின் வாழ்க்கை நடைமுறைப்படுத்தும் பொழுதுதான் அவன் முழுமை பெறுகின்றான். இதைத்தான் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு மூமின் திருமணம் முடித்தாலே அவனுடைய பாதி தக்வா பூர்த்தி பெறுகின்றது, ஃபல் யத்தக்கில்லாஹ பாக்கியா, மீதி உள்ளதற்கு அவன் அல்லாஹ்வை அஞ்சு கொள்ளட்டும் என்று சொன்னார்கள். திருமணம் முடித்தாலே அவன் பாதி முழுமை பெற்று விடுகின்றான். எந்த வயதிலே, 18 திருமணம் முடித்தாலும் சரி, 20 திருமணம் முடித்தாலும் சரி, திருமணம் முடித்து விட்டாலே அவன் வாழ்க்கையின் பூரணத்தில், தக்வாவின் பூரணத்தில் பாதி அடைந்து விட்டான், மீதி உள்ள வாழ்க்கைக்கு அல்லாஹ்வை பயந்து கொள்ளட்டும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஏனென்றால் திருமணம் என்பது மனித வாழ்க்கையின் தத்துவார்த்தத்தை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு அற்புதமான காரியம், நடைமுறை. அதனால் தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமணத்தை பற்றி தன்னுடைய திருமறையில சொல்லும் பொழுது, குர்ஆன் திருமணத்தை பற்றி ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறையை குர்ஆனிலே சொல்லும் பொழுது தெளிவாக சொன்னான், ஒமின் ஆயாத்திஹி, அவனுடைய அத்தாட்சிகளில் ஒன்று என்று அல்லாஹ் வர்ணிக்கின்றான். எப்படி ரப்பல் ஆலமீன் ஏராளமான அத்தாட்சிகளை இந்த உலகத்தில் படைத்திருக்கிறானோ, ரப்பல் ஆலமீன் கூறுகின்றான் அதே வசனத்துடைய தொடர்களே, ஒமின் ஆயாத்திஹி இஃதிலாஃப் அல் சினத்திக்கும் அல் வானிக்கும், உங்களுடைய நிறங்கள் மாறுபட்டிருப்பது அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளில் ஒன்று, உங்களுடைய மொழிகள் மாறுபட்டிருப்பது அத்தாட்சிகளில் ஒன்று, எத்தனை விதமான ஒளிகள் உலகத்தில், எத்தனை விதமான நிறங்கள், எத்தனை விதமான படைப்புகள், எத்தனை விதமான அல்லாஹ்வுடைய அற்புதங்கள், இவை அனைத்தும் அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளில் உள்ளதை போன்று இன்னொரு மகத்தான அத்தாட்சி என்னவென்றால், ரப்பல் ஆலமீன் சொல்கின்றான், உமின் ஆயாத்தி, அவனுடைய அத்தாட்சிகளில் மகத்தான அத்தாட்சி என்னவென்றால், அன் ஹலக்கலக்கும் மின் அன்ஃபுசிக்கும் அஸ்வாஜன், உங்களுடைய மனைவிமார்களை உங்களிலிருந்தே அவன் படைத்திருக்கின்றான். உங்களுக்கென்று ஒரு மனைவியை தேர்ந்தெடுத்து அந்த மனைவிமார்களை உங்களிலிருந்தே படைத்து எதற்காக, லி தஸ்குனு இலைஹா, அந்த மனைவியின் மூலமாக நீங்கள் உல அமைதி பெறுவதற்காக. ரப்பல் ஆலமீன் சொல்கின்றான், ஆக திருமணத்தின் மூலமாக ஒரு மனிதன் உள்ள அமைதி பெறுகின்றான், நிம்மதி பெறுகின்றான், நிம்மதி பெற வேண்டும் என்ற அடிப்படையில் தான் திருமணத்தை ரப்பல் ஆலமீன் கற்றுக் கொடுத்தான். ஆனால் அல்லாஹ்வும் அல்லாஹ் ரசூலும் கற்றுக் கொடுத்த திருமணத்தை விட்டுவிட்டு நாம ஒரு பைத்தியகரத்தனமான நடைமுறை தேர்ந்தெடுத்துக் கொண்டு நாம அதற்கு திருமணம் என்று பெயர் வைத்துக் கொண்டு அந்த திருமணத்தின் மூலமாக எனக்கு நிம்மதி கிடைக்கவில்லை என்றால் அதற்கு அல்லாஹ்வும் அல்லாஹ் ரசூலும் பொறுப்பல்ல. அல்லாஹ் கற்றுக் கொடுத்த முறைப்படி, அல்லாஹ் ரசூல் கற்றுக் கொடுத்த முறைப்படி ஒருவன் திருமணம் செய்வானால் நிச்சயமாக சத்தியமாக அந்த திருமணம் அவனுடைய வாழ்க்கையின் மிக முக்கியமான நிம்மதிக்கு காரணமாக இருக்கும் என்பதிலே எந்த சந்தேகம் இல்லை. இனி நம்மள பேர் பல பேருக்கு திருமணம் என்பது நம்முடைய நிம்மதியை குலைத்து விட்டது, திருமணம் என்பது நிம்மதியை சிதைத்து விட்டது, திருமணம் என்பது நிம்மதியை முடித்து விட்டது என்று பல பேர் கருதுகிறார்கள் என்றால் காரணம் என்ன, அவர்களுடைய திருமணம் அல்லாஹ் சொன்ன முறைப்படி, அல்லாஹ் ரசூல் சொன்ன முறைப்படி இல்லை என்பதனால். ஆக ரப்புல் ஆலமீன் அத்தாட்சிகள் மிக மிகப்பெரிய அத்தாட்சியாக குறிப்பிடுகின்றான், உங்களிலிருந்தே உங்களுடைய மனைவிமார்களை படைத்து அந்த மனைவிமார்கள் மூலமாக உங்களுக்கு நிம்மதி கிடைக்க வேண்டும் என்பதற்காக அவன் திருமணம் என்ற ஒரு வரைமுறை உங்களுக்கு கற்றுக் கொடுத்தானே, இது அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளில் ஒன்று ரப்புல் ஆலமீன் சொல்கின்றான். அருமை சகோதரர்களே, இதுதான் உலகத்திற்கு அல்லாஹ் கற்றுக் கொடுத்த வாழ்க்கை நெறி. இந்த வாழ்க்கை நெறியை விட்டுவிட்டு திருமணம் என்ற ஒரு அழகான குடும்ப வாழ்க்கை, இல்லற வாழ்க்கையை விட்டுவிட்டு யாரெல்லாம் அவர்களுக்கு தாங்களாகவே துறவரத்தை தேடிக்கொண்டார்களோ, இல்லறத்திற்கு மாற்றமான ஒரு நடைமுறை தேடிக்கொண்டார்களோ, தங்களை தாங்களே முற்றும் துறந்தவராக ஆக்கிக் கொண்டார்களோ, தங்களை தாங்களே இச்சைகளுக்கு உணர்ச்சிகளுக்கு அப்பாற்பட்டவராக சித்தரித்துக் கொண்டார்களோ, அவர்கள் அத்தனை பேருமே வழிகேடர்கள், நரகவாதிகள் என்று அல்லாஹ் எச்சரிக்கின்றான். எம்பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்பாகவே உலகத்தில் இருந்தவர்கள் கிறிஸ்தவர்கள், எம்பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்பாகவே உலகத்தில் வாழ்ந்தவர்கள் யூதர்கள். அந்த கிறிஸ்தவர்களும் யூதர்களும் இப்படிப்பட்ட ஒரு பைத்தியகரத்தனமான இயற்கைக்கு எதிரான ஒரு துறவரத்தை மேற்கொண்ட பொழுது ரப்புல் ஆலமீன் குர்ஆனிலே கண்டித்தான், நாம் விதிக்காத, நாம் கற்றுக் கொடுக்காத ஒரு துறவரத்தை இவனாகவே தேர்ந்தெடுத்துக் கொண்டான், இவனாகவே ஏற்படுத்திக் கொண்டான், நாம் விதிக்கவில்லை அந்த துறவரத்தை என்று ரப்புல் ஆலமீன் உலகத்திற்கு தெளிவுபடுத்தினான். ரஹ்பானியத் என்பது, துறவரம் என்பது என்னால் அங்கீகரிக்கப்பட்டதல்ல, என்னுடைய மார்க்கத்தில் அங்கீகரிக்கப்பட்டதல்ல என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொன்னான். காரணம் என்ன, இந்த திருமணம் என்பதும் இல்லறம் என்பதும் மனித வாழ்க்கையில் மிக மிக முக்கியமான அம்சம் என்பதனால், மனித வாழ்க்கையின் நிம்மதியை பூர்த்தி செய்வது திருமணம் என்பதனால். அருமைக்குரியவர்களே, எதற்காக இந்த திருமணத்தை பற்றி இங்கே சொல்கிறேன் என்றால், இப்படிப்பட்ட ஒரு புனித தன்மை வாய்ந்த திருமணம், அல்லாஹ்வால் அங்கீகரிக்கப்பட்ட திருமணம், அல்லாஹ்வும் அல்லாஹ் ரசூலும் இந்த உலகத்திற்கு வழிகாட்டிய திருமணம், இஸ்லாத்தினால் மிக மிக முக்கியமாக கருதப்படக்கூடிய இந்த திருமணம் இன்று உலகத்தளவிலே ஒரு கேலி பொருளாகவும், ஒரு கடைச்சரக்காகவும், ஒரு விலைப்பொருளாகவும் மாற்றப்பட்டு விட்டது. அங்கொன்றும் இங்கொன்றுமாக இருந்தது, ஆட்டை கடித்து மாட்டை கடித்து மனிதனை கடித்த வழியாக இன்று உலகத்திலே லிவிங் டுகெதர் என்று சொல்லக்கூடிய, திருமணம் இல்லாமலேயே சேர்ந்து வாழலாம் என்ற ஒரு கேடுகட்ட கலாச்சாரத்தை உலகத்திலே எத்தனை அசிங்கமான நாகரிகங்கள், அநாகரிகங்கள், எத்தனை கேடுகட்ட கலாச்சாரங்கள், எத்தனை மிருக வாழ்க்கைகள், எத்தனை மிருகத்தையுடைய மனுஷனை கேவலப்படுத்தக்கூடிய மோசமான கலாச்சாரங்கள் இருக்கிறதோ அத்தனை கலாச்சாரத்தையும் உலகத்திற்கு அறிமுகப்படுத்தியவர்கள் மேற்கத்திய நாட்டவர்கள். அது சாராயமாக இருக்கட்டும், மதுவாக இருக்கட்டும், ஆபாசமாக இருக்கட்டும், பெண்களை கடைச்சருக்காக கீழ்த்தரமான பொருளாக பயன்படுத்துவதாக இருக்கட்டும், விபச்சாரமாக இருக்கட்டும், அத்தனை கேடுகட்ட கலாச்சாரங்கள் உலகத்துக்கு அறிமுகப்படுத்தியவர்கள் மேற்கத்திய நாட்டவர்கள். அந்த மேற்கத்திய நாட்டவர்கள் சமீபத்தில் அறிமுகப்படுத்திய ஒன்றுதான் லிவிங் டுகெதர், சேர்ந்து வாழுதல். திருமணம், கல்யாணம், மேரேஜ், டைவர்ஸ் இந்த பிரச்சனையே வேண்டாம். ஒரு ஆணும் பெண்ணும் நினைத்தால் எப்படி ஒரு இரவுக்காக விபச்சாரம் செய்து கொள்கிறார்களோ, ஒரு தடவைக்காக விபச்சாரம் செய்கிறார்களோ, அதே போன்று சில மாதங்களுக்காகவோ, சில வருஷங்களுக்காகவோ இவர்களாகவே விபச்சாரம் என்ற இந்த ஹராமான காரியத்தை, கேடுகட்ட கலாச்சாரத்தை இவர்கள் லிவிங் டுகெதர் என்ற ஒரு ஆங்கில பெயரோடு நடத்தி கொள்ளலாம். என்னைக்கு பிரச்சனை வந்துருமா ரெண்டு பேருக்கும், நீ பாட்டுக்கு ஓ வேலையை பாரு, லெக்கும் தீனுக்கு ஒளிய தீன், ஓ மார்க்கத்தை நீ பாரு, நான் பார்க்கறது நான் பார்க்கறது சொல்லி ரெண்டு பேர் பிரிஞ்சு போயிட்டே இருக்கலாம். இது எங்கோ ஒரு யுகேல எங்கோ ஒரு ஐரோப்பாவில எங்கோ ஒரு ஸ்வீடன்ல எங்கோ ஒரு ஜெர்மனில ஆரம்பிக்கப்பட்ட கலாச்சாரம் சகோதரர்களே. புற்றுநோயை போன்று பரவி பரவி பரவி பரவி இந்தியாவுக்கு வந்து இந்தியாவில சென்னையில வந்து நேற்றைய தினம் சென்னை உயர்நீதிமன்றமும் சில ஆண்டுகளுக்கு முன்பாக சென்னை உயர்நீதிமன்றமும் நேற்றைய தினம் உச்சநீதிமன்றமும் இந்த லிவிங் டுகெதர் என்று சொல்லக்கூடிய திருமணம் இல்லாமல் வாழக்கூடிய வாழ்க்கையை அரசாங்கம் அங்கீகரிக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் ஒரு கேடுகட்ட அபிப்பிராயத்தை சொல்லும் அளவுக்கு இந்த மேற்கத்திய கலாச்சாரங்களுடைய தாக்குதல் விஷமாக பரவ ஆரம்பித்து விட்டன, புற்றுநோயாக பரவ ஆரம்பித்து விட்டன. நேற்றைய தினம் சுப்ரீம் கோர்ட்டிலே ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது, லிவிங் டுகெதர் என்று சொல்லக்கூடிய திருமணம் இல்லாமல் கல்யாணம் இல்லாமல் எந்த மதத்தின் அடிப்படையிலே, இஸ்லாத்தின் அடிப்படையில் நிக்காகவோ அல்லது ஆங்கிலேய அடிப்படையில் வெட்டிங்கோ அல்லது ஹிந்து அடிப்படையில் விவாகமோ எதுவுமே இல்லாமல் சாதாரணமாக லைக் தட் சேர்ந்து வாழ்ந்து விட்டு பிறகு பிரிந்து செல்வதாக இருந்தாலும் கூட அவர்களுக்குள்ளும் அந்த உறவை இந்த அரசாங்கம் உறுதிப்படுத்த வேண்டும், ஊர்ஜிதப்படுத்த வேண்டும், சட்டப்பூர்வமாக்க வேண்டும் என்று இந்திய நாடாளுமன்றத்திற்கு உச்சநீதிமன்றம் பரிந்துரை செய்திருக்கின்றது. சகோதரர்களே, ஏன் உச்ச நீதிமன்றத்தினுடைய நிலை இவ்வளவு கீழ்த்தனமாக போய்விட்டது? ஏன் இந்திய ஆட்சியாளர்களுடைய மனநிலை அல்லது அதிகாரத்தினுடைய மனநிலை அல்லது நீதிமன்றங்களுடைய மனநிலை ஏன் இவ்வளவு கீழ்த்தனமாக போய்விட்டது? காரணம், அல்லாஹ்வால் வழங்கப்பட்ட வழிகாட்டுதல்களை அவர்கள் புறக்கணிக்க ஆரம்பித்ததுதான். தங்களுடைய சிற்றறியிலே தோன்றக்கூடியதை, தங்களுடைய சொந்தமான கற்பனையில் தோன்றக்கூடியதை, தங்களுடைய மனமோல போக்கில் உருவாகக்கூடியதை எல்லாம் மார்க்கம் என்று நினைத்து அல்லாஹ் வகுத்து தந்த இந்த அற்புதமான தீன் அலி இஸ்லாத்தினுடைய வாழ்க்கை நெறியை லைஃப் ஸ்டைலை ஓரங்கட்டிவிட்டு அவர்களுடைய சொந்த புத்தியில உருவானதெல்லாம் மார்க்கம் என்று நினைப்பதனால்தான் கண்டவனெல்லாம் கையில் எடுத்து விளையாடும் ஒரு கலாச்சாரமாக இந்திய கலாச்சாரம் மாறிக்கொண்டிருக்கின்றது. அருமைக்குரியவர்களே, சமீபத்திலே உலகத்தில் நாம் பார்க்கலாம், திருமணம் முடித்தவர்களை விட, திருமணம் முடித்து இல்லற வாழ்க்கை மேற்கொள்பவர்களை விட, இல்லறமே புரியாமல் திருமணமே இல்லாமல் சாமியாராக வாழ்கிறார்களே அந்த சாமியார்கள் தான் சமுதாயத்திலே மதிப்பு மிக்கவர்களாக கருதப்படுகிறார்கள். எந்த சமுதாயத்திலே? இஸ்லாமிய சமுதாயத்திலே அல்ல, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்ட சமுதாயத்திலே அல்ல, அல்லாஹ்வுடைய வழிகாட்டுதலுக்கு உட்பட்ட சமுதாயத்திலே அல்ல, அல்லாஹ்வுடைய வழிகாட்டுதலை ஏற்றுக்கொள்ளாமல் தான் தொண்டித்தனமாக தன்னுடைய மனம் போனதெல்லாம் மார்க்கம் என்று நினைக்கக்கூடிய சில மோசமான சமுதாயத்திலே நிகழக்கூடிய நிகழ்வு என்ன? திருமணம் முடிக்காமல் சாமியாராக இருப்பவன் தான் புனிதமானவன். இந்த நம்பிக்கையினால் தானே பட்டப்பகலிலே ரவுடிகளை வைத்து அடியாட்களை வைத்து தன்னை போன்ற ஒரு கோயில் குருவை கொலை செய்த கொலைகார மாபாவி கூட அவன் சங்கராச்சாரியாக இருப்பதனால் நீதிமன்றத்தால் விடுவிக்கப்படுகின்றான். கொலைகாரன் அவன் தான் என்பது ஊருக்கே தெரியும். அவன் தான் ஆட்களை ஏவி அடியாட்களை ஏவி சங்கரராமன் என்பவனை கொலை செய்தான் என்று உலகத்திற்கே தெரியும், அத்தனை மீடியாக்களுக்கு தெரியும், அத்தனை ஆட்சியாளர்களுக்கு தெரியும். இருந்தும் நீதிமன்றம் அப்பாவிகள் அவர்கள் எல்லாம் என்று விடுதலை செய்யும் அளவுக்கு, கொல்லப்பட்ட சங்கரராமன் என்ற மகன் என் தந்தை தன்னைத்தானே வெட்டி கொண்டு செத்துக் கொண்டாரா என்று புலம்பும் அளவுக்கு நீதி தரம் தாழ்ந்து போனதற்கு என்ன காரணம்? இந்த சாமியாரிசமும் சாமியார்கள் மீது கொண்ட பக்தியும் தானே காரணம். ஆனால் அந்த சாமியாரிசம் என்பது, துறவரம் என்பது எவ்வளவு கேவலமானது என்பதை நித்யானந்தாவிலிருந்து பிரேமானந்தா வரை, சங்கராச்சாரியிலிருந்து சத்துவாச்சாரி வரை எல்லா ஆச்சாரியாக்களும் அவ்வப்போது நிரூபித்துக் கொண்டிருக்கின்றார்கள். சாமியார்கள் எவ்வளவு கேவலமானவர்கள் என்று. துறவரத்தை மேற்கொள்பவன் எந்த மதத்தை சார்ந்தவனா இருந்தாலும் சரி, அவன் இந்து முஸ்லீம் கிறிஸ்தவன் என்ற வித்தியாசம் இல்லை, துறவரம் என்ற ஒன்றை ஒரு முஸ்லீம் தேர்ந்தெடுத்தால் அவனும் அயோக்கியனாகத்தான் இருப்பான் உள்ரங்கத்திலே. துறவரம் என்ற ஒன்றை ஒரு கிறிஸ்தவன் தேர்ந்தெடுத்தால் அவன் அயோக்கியனாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறான் என்பதை அவ்வப்போது செய்திகள் கொண்டு கொண்டிருக்கின்றன. பாதிரிமார்கள் செய்யக்கூடிய அனாச்சாரங்களும் அநியாயங்களும், துறவரம் என்பதை ஒரு இந்து மாத்திரம் தேர்ந்தெடுத்தால் அவனும் அயோக்கியனாகத்தான் இருப்பான் என்பதை அவ்வப்போது சாட்சிகள் நிறுவனங்கள் நிரூபித்துக் கொண்டிருக்கின்றன. ஏன் இந்த துறவரத்தை எந்த மதத்தவன் ஏற்றுக்கொண்டாலும், அவன் முஸ்லீமாக இருந்தாலும் கிறிஸ்தவனாக இருந்தாலும் இந்துவாக இருந்தாலும், துறவரத்தை எவன் ஏற்றுக்கொண்டாலும் அவன் ஒரு உண்மையான மனிதனாக நல்லவனாக இருக்க முடியாது. என்றால் ஒருவன் எனக்கு இல்லறத்தின் மீது ஆசை இல்லை, திருமணத்தின் மீது ஆசை இல்லை, எனக்கு திருமணமே வேண்டாம், பெண்கள் என்றால் எனக்கு வெறுப்பாக இருக்கிறது, பெண் மீதே ஆசை இல்லை என்று ஒருவன் சொல்வானேயானால் அவன் இரண்டை தவிர வேறொன்றாக இருக்க முடியாது. ஒன்று, அவன் ஆண்மையற்றவனாக இருக்க முடியும் அல்லது பொய்யனாக இருக்க முடியும். இந்த இரண்டுமே ஒரு மனிதனுக்கு அழகல்லவே. ஒருவன் எனக்கு துறவரத்தின் மீது ஆசையாக இருக்கிறது, இல்லறத்தின் மீது ஆசை இல்லை, பெண்கள் மீது ஆசை இல்லை, எனக்கு திருமணம் முடிக்கணும் ஆசை இல்லை என்று ஒருவன் சொல்வானேயானால் ஒன்று அவன் ஆண்மையற்றவனாக இருக்க வேண்டும் அல்லது பொய்யனாக இருக்க வேண்டும். இரண்டுமே ஒரு மனிதனுக்கு அழகு இல்லையே. அதனால் தான் இந்த இரண்டுக்கும் அப்பாற்பட்ட ஒரு உன்னதமான ஒரு மூன்றாவது வழியை இஸ்லாம் கற்றுக்கொள்கிறது. ஒரு ஆண்மகனாக இருந்தால் நீ ஒரு பெண்மணியை திருமணம் செய்து கொள்ளத்தான் வேண்டும், ஒரு பெண்மணியாக இருந்தால் நீ ஒரு ஆண் துணையை தேடிக்கொள்ளத்தான் வேண்டும் என்று இஸ்லாம் கற்றுத் தருகின்றது. அருமைக்குரியவர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கற்றுக் கொடுத்த இந்த அற்புதமான வாழ்க்கை நெறி இந்த லைஃப்ஸ்டைல் உலகத்திற்கு தெரியாமல் போனதன் விளைவு இன்னைக்கு ஆளாளுக்கு கண்டவனெல்லாம் கண்ட கலாச்சாரத்தை எல்லாம் மார்க்கமாக்க பார்க்கின்றார்கள், சட்டமாக்க பார்க்கின்றார்கள், சட்ட அங்கீகாரம் கொடுக்க பார்க்கின்றார்கள். சமீபத்திலே நான் என்னுடைய வீட்டை வாடகைக்கு விடுவதற்காக நான் தகவல் சொல்லியிருந்தேன். சில நபர்கள் வந்து வாடகைக்கு கேட்டார்கள். வாடகையெல்லாம் பேசியாச்சு. நான் சொன்னேன் மூன்று நிபந்தனைங்க, உள்ள வந்து இந்த பூஜை இந்துக்களாக இருந்தால் உள்ள பூஜை புனஸ்காரம் எதுவும் செய்யக்கூடாது. ரெண்டாவது நிபந்தனை சாராயம் குடிக்கக்கூடாது உள்ள வீட்டில். மூன்றாவது நிபந்தனை புகைப்பிடிக்க கூடாது. நான் ஒரு வேலையால் நிமித்த நியமிப்பேன், அந்த வேலையால் தான் உங்கள்கிட்ட வேலை செய்யணும், அவருக்கு நீங்கள் சம்பளம் கொடுத்துடணும். அந்த வேலையால் எதுக்கு நியமிக்கிறேன்னு சொன்னால் அங்கே ஏதாவது தப்பு தண்டனை நடந்தால் நமக்கு தகவல் சொல்லணும். இதுக்காக வேண்டி நான் பேசும்பொழுது சில நபர்கள் வடநாட்டு இளைஞர்கள் வந்தார்கள். நாங்கள் ஐடி பார்க்கில் வேலை செய்கிறோம், ஒரு ஆறு பேர் இருக்கிறோம், நாங்கள் ஆறு பேர் சேர்ந்த வீட்டில் இருந்துக்கிறோம். இந்த நிபந்தனைகளை ஒத்துக்கிட்டாங்க. ஒத்துட்டு ஆறு பேர் எப்படிங்க இருப்பீங்கன்னா, நாங்கள் ரெண்டு ரெண்டு பேர் ஒரு ரூம் எடுத்துக்கிறோம் அப்படின்னாங்க. சரிங்க, ஓகே, அட்ஜஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா, பேசிக்கிட்டே வரும்போது பார்த்தா நாங்கள் ரெண்டு ரெண்டு மூணு கப்புள்ஸ் வர்றோம் அப்படின்னாங்க. நடக்குது. இது ஒரு லைஃப் ஸ்டைல் என்று ஆகிவிட்டது, வாழ்க்கை நெறி என்று ஆகிவிட்டது. உச்சநீதிமன்றமே அதை அங்கீகரிக்க வேண்டும் என்று அரசாங்கத்திற்கு உத்தரவு போடும் அளவுக்கு இந்த கலாச்சாரம் சீர்கெட்டு போய்விட்டது என்றால் காரணம் சகோதரர்களே, அல்லாஹ் கற்றுக் கொடுத்த அற்புதமான இஸ்லாமிய கலாச்சாரத்தை நாம் அவர்களுக்கு சொல்ல மறந்துவிட்டோம். அல்லாஹ் கற்றுக் கொடுத்த இந்த அற்புதமான இஸ்லாமிய கலாச்சாரத்தை, இதுதானப்பா வாழ்க்கை, இதுதான் வாழ்க்கை நெறி, இதுதான் லைஃப் ஸ்டைல், இப்படித்தான் வாழ வேண்டும் என்று அல்லாஹ் கற்றுக் கொடுத்திருக்கிறார் என்ற இந்த வழியை நாம் கற்றுக் கொடுக்காததன் விளைவு சகோதரர்களே, கண்ட கண்டவனெல்லாம் கண்ட கண்ட கலாச்சாரத்தை எல்லாம் சட்டமாக்க பார்க்கிறார்கள், சட்டமாக்க பார்க்கிறார்கள். எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நிக்காவுக்கும் திருமணத்திற்கும் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தார்கள். ஒரு முறை உஸ்மான் இப்னு மதுஊன் ரலியல்லாஹு தஆலா என்ற ஒரு சஹாபி, உஸ்மான் இப்னு மதுஊன் ரலியல்லாஹு தஆலா சஹாபி, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஜனாசாவிற்கு முதல் முதலாக முத்தமிட்டது அதற்கு உஸ்மான் இப்னு மதுஊன் ரலியல்லாஹு தஆலா ஜனாசாவுக்கு தான். பெருமானார் உயிரோடு இருக்கும் போதே மரணித்து விட்டார்கள். அவருடைய மரணத்தை அவருடைய ஜனாசாவுக்கு ரசூலுல்லாஹி முத்தமிட்டார்கள் உஸ்மான் இப்னு மதுஊன். அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு தக்வாதாரி, ரொம்ப பேணுதலானவர் உஸ்மான் இப்னு மதுஊன் ரலியல்லாஹு தஆலா சஹாபி. எந்நேரம் இபாதத்தில் ஈடுபட்டிருப்பார், அதிகமாக தொழுவார், நல்ல மனிதர், நல்ல அஹ்லாக் உள்ளவர். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் மரணத்தை பார்த்து அவருடைய ஜனாசாவுக்கு முத்தமிட்டார்கள். அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான சஹாபி ஒரு முறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வராங்க. யார் ரசூலுல்லாஹ், எனக்கு உங்களுடைய உபதேசங்கள், உங்களுடைய பயான்கள், உங்களுடைய நல்லுரைகள் இதெல்லாம் கேட்டு கேட்டு எனக்கு அப்படியே ஆகரத்தின் மீது அதிகமான ஈடுபாடு வந்து விட்டது. ஆகரத்தின் மீதும் தக்கோ அல்லாஹ்வுடைய அச்சத்தின் மீது எனக்கு அதிகமான ஈடுபாடு வந்து விட்டது யார சொல்லலாம். அதனால நான் கொஞ்சம் என்னுடைய மனைவியை விட்டு கொஞ்சம் ஒதுங்கி இருக்கலாம்னு நினைக்கிறேன் யார சொல்லலாம். நான் ஒதுங்கி அப்படியே இபாதத்திலே இருக்கலாம்னு நினைக்கிறேன், எனக்கு மட்டும் எப்படியாவது கொஞ்சம் பெர்மிஷன் கொடுங்க அப்படின்னாங்க. எனக்கு மட்டும் பெர்மிஷன் கொடுங்கன்னாங்க. பெருமானா சல்லல்லாஹு திருப்பி கேட்டாங்க, அத்தரகப் சுன்னத்தி, அத்தரகபான் சுன்னத்தி, என்னுடைய சுன்னத்தை நீங்கள் வெறுக்கிறீர்களா, என்னுடைய சுனத்தை வெறுக்கிறீர்களா, நீங்கள் என்னுடைய நடைமுறை வெறுக்கிறீர்களா? ஹஜரத் உஸ்மான் இப்னு மதுஊன் ரலியல்லாஹு அன்ஹு சுன்னத்துக்கு யார சொல்லலாம், யார சொல்லலாம், அல்லாஹ்வே சத்தியமானா உங்களுடைய சுன்னத்தை உங்களுடைய நடைமுறை வெறுக்கவில்லை, உங்களுடைய நடைமுறை மூலமா தான் சொர்க்கம் போக முடியும் என்று நம்புகிறேன். அப்படி என்றால் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அப்படி என்றால் அனாமோ ஓ சொல்லி, நான் சில இரவுகளிலே தூங்குகிறேன், சில இரவுகளில் நின்று வணங்குகிறேன். ஓ அசூமோ ஓ அஃப்திரு, சில நேரங்களில் நோன்பு வைக்கின்றேன், சில நேரங்கள் நோன்பை விட்டு விடுகின்றேன். நான் பெண்களை திருமணம் முடித்திருக்கின்றேன். யார் ஒருவன் என்னுடைய சுன்னத்தை நிராகரிக்கிறானோ விரிக்கிறானோ அவன் என்னை சார்ந்தவன் இல்லை. இப்போ மனைவி மக்களோட ஒழுங்கவாள் என்று அனுப்பி வைத்தார்கள். எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கியாமத்தினால் வரக்கூடிய மக்களுக்கு ஒரு உபதேசம் சொல்கிறார்கள், நீ எவ்வளவுதான் நல்லவனாக இருந்தாலும், தக்வாவோட இரையச்சத்தோடு இருந்தாலும், அந்த தக்வாவும் இரையச்சமும் உனக்கு எப்பொழுது பயனளிக்கும் என்றால் உன்னுடைய மனைவிமார்களோட நல்ல முறையில் நடந்து கொண்டால் தான். உன்னுடைய மனைவிக்கு நல்ல கணவனாக நடந்து கொள்ளாதவரை நீ அல்லாஹ்வுக்கு நல்ல அடியானாக இருக்க முடியாது. உன்னுடைய மனைவிக்கு நல்ல கணவனாக நடந்து கொள்ளாதவரை எனக்கு நல்ல உம்மத்தியாக இருக்க முடியாது. ஹைருக்கும் ஹைருல்லி அஹ்லி வ அன ஹைருல்லி அஹ்லி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களில் சிறந்தவன் யார் என்றால் உங்களுடைய மனைவிமார்களுக்கு சிறந்தவன் நடப்பன் தான் உங்களில் சிறந்தவன். ஒரு மனிதனை பார்த்து, எந்த கணவனை பார்த்து ஒரு மனைவி இவனை போன்ற ஒரு ஆண்மகன் கிடையாது, இவன் தான் எனக்கு ஏற்ற தலைவன், என்னுடைய கணவனை போன்ற உலகத்தில் நல்ல கணவன் கிடையாது, அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் எனக்கு ஒரு நல்ல கணவனை கொடுத்திருக்கிறான் என்று ஒரு மனைவி மனப்பூர்வமாக ஒரு கணவனுக்கு துஆ செய்வாளேயானால் அல்ஹம்துலில்லாஹ் அவனை போன்ற பாக்கியவான் யாரும் கிடையாது. ஆனா அது லேஸ்ல கிடைக்காதுங்க, அந்த பாக்கியம் லேஸ்ல கிடைக்காது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இயற்கையாக அப்படித்தான் படைத்திருக்கின்றான். அதனால்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எந்த பெண்ணை எந்த மனைவியை ஒரு கணவனால் முழுமையாக திருப்திப்படுத்த முடியாதோ அப்படிப்பட்ட மனைவியையே ஒரு கணவன் முழுமையாக திருப்திப்படுத்தி இவன் தான் என்ன சிறந்த கணவன் என்று ஒரு மனைவியிடத்தில் ஒரு பெயர் பெற்று விட்டால் அவன் தான் உங்களில் மிகச்சிறந்தவன் என்று சொல்ல சொல்லி சொன்னாங்க. அன ஹைருல் லி அஹ்லி, என்னுடைய மனைவிமார்களுக்கு நான் சிறந்தவனாக இருக்கின்றேன். ஒரு மனைவிக்கு அல்ல, நம்ம ஒரு மனைவிக்கு நல்ல பேர் வாங்க முடியல இன்னைக்கு. ஒரு மனைவிக்கு அல்ல, ரெண்டு மனைவிக்கு அல்ல, பதினோரு திருமணம் முடித்திருக்கிறேன், பதினோரு பேருக்கும் அல்ஹம்துலில்லா நான் நல்லவனாக இருக்கிறேன். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. எத்தனையோ பெரிய பெரிய வரலாற்று நாயகர்கள் எல்லாம் பார்க்கலாம். தென்னாப்பிரிக்காவிலே நெல்சன் மண்டேலா என்று ஒருத்தர் இருந்தார், கேள்விப்பட்டிருப்போம். தென்னாப்பிரிக்க மக்களுக்காக 28 வருடம் ஜெயிலில் இருந்தவர், 28 வருஷம் தென்னாப்பிரிக்க மக்களுக்காக ஜெயிலே கழித்தவர். ஜெயிலேயே இருந்த அந்த மக்களுக்காக போராடி அவர் விடுதலை பெற்ற பிறகு அந்த மக்கள் எல்லாம் அவரை அன்ன போஸ்டிலே அவரை ஜனாதிபதியாக தங்கள் அதிபராக தேர்ந்தெடுத்தார்கள். அந்த நெல்சன் மண்டேலாவை ஊர் அவர் விடுதலை ஆன பிறகு ஊரே போற்றுகின்றது, நாடே போற்றுகின்றது. நம்முடைய ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக, பாதிக்கப்பட்ட மக்களுக்காக குரல் கொடுத்த ஒரு மாமனிதர் என்று போற்றி அவரை தங்கள் நாட்டு அதிபராக பதவியேற்கிறார்கள். பதவியேற்றுக்கொண்டு ஜனாதிபதி மாளிகைக்கு வந்து அமர்கின்றார். வந்து அமர்ந்த அடுத்த நாளே அவருக்கு ஒரு நோட்டீஸ் வருகின்றது, அவர் மீது குற்றம் சாட்டி. யார் என்றால் அவருடைய மனைவி. நீ ஊருக்கெல்லாம் நல்ல தலைவராக இருக்கலாம், ஆனால் எனக்கு நல்ல புருஷனா இல்லை, எனக்கு கொடுக்க வேண்டிய ஜீவனாம்சத்தை ஒழுங்கா கூடிய என்று அவருடைய மனைவி டைவர்ஸ் கேட்டு ஜீவனாம்சம் கேட்டு நோட்டீஸ் அனுப்பியிருந்தால். அருமைக்குரியவர்களே, எவ்வளவு பெரிய தலைவராக இருந்தாலும் மனைவி எடுத்து நல்ல பேர் வாங்க முடியாது. ஆனால் எம்பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலக மனிதர்களுக்கே முன்மாதிரியாக அத்தனை மனைவிமார்களிடத்திலும் நல்ல கணவனாக நடந்து நற்பெயர் பெற்றார்கள். இதுதான் ஒரு ஆண் மகனுக்கு அழகு என்பதனால்தான் திருமணம் என்ற ஒரு கலாச்சாரத்தையும் மனைவி மக்கள் என்ற ஒரு அற்புதமான குடும்ப வாழ்க்கையும் இஸ்லாம் கற்றுத்தந்திருக்கின்றது. இந்த கலாச்சாரத்தை நாம் மக்களுக்கு மத்தியில் சொல்லாதவரை, நாம் எப்படி சொல்லலை அப்படின்னு சொன்னா சகோதரர்கள், இந்த திருமணத்தையே நாம் எப்படி ஆகிட்டண்டா, மாற்றாருடைய கலாச்சாரத்திற்கு ஏற்றவாறு, அவர்களுடைய கலாச்சாரத்திற்கு ஏற்றவாறு நம்முடைய திருமணங்கள் இன்று ஆகிவிட்டன. நிச்சயமாக இன்று நடக்கக்கூடிய திருமணங்களிலே 99% திருமணங்கள் அல்லாஹ் சொன்ன முறைப்படி, அல்லாஹ் ரசூல் சொன்ன முறைப்படி நடப்பதில்லை. நாம ஒரு கலாச்சாரத்தை ஏற்படுத்திக் கொண்டோம், நாம ஒரு நடைமுறை ஏற்படுத்திக் கொண்டோம், நாம ஒரு வழிமுறை ஏற்படுத்திக் கொண்டோம். அதிலே 50% மேல் அந்த நம்முடைய கல்யாணங்கள் நடக்கக்கூடிய கலாச்சாரங்களிலே, நிகழ்வுகளிலே, சடங்கு சம்பிரதாயங்களிலே பார்ப்போம் என்றால் 50% மேல் காஃபிருடைய கலாச்சாரம் அப்படியே இடம்பெயர்ந்திருப்பதை பார்க்கலாம். மாலை போடுவதிலிருந்து, தோரணம் கட்டுவதிலிருந்து, வாழைக்குலை கட்டுவதிலிருந்து, ஆரத்தி எடுப்பதிலிருந்து, அத்தனை காரண காரியங்களிலும் ஒரு சில சின்ன சின்ன வித்தியாசங்கள் இருக்கலாம். அங்க மஞ்சள் கயிறா, இங்க கருப்பு கயிறு தாலி, அவ்வளவுதான் வித்தியாசம். அங்க புரோகிதர் மந்திரம் ஓதுவாரா, இங்க அஜரத்து குத்பா ஓதுவாரா, அவ்வளவுதான் வித்தியாசம். இப்படி சின்ன சின்ன வித்தியாசங்கள் தான் வைத்துக் கொண்டமே தவிர, மற்றபடி பார்த்தால் சகோதரர்களே, நம்முடைய திருமணங்கள் இன்று 99% திருமணங்கள் மாற்றாருடைய கலாச்சார திருமணமாக இருப்பதனாலும், அல்லாஹ் அல்லாஹ் ரசூலும் கற்றுக் கொடுத்த எளிமையான, அழகான, அற்புதமான திருமணமாக இல்லாததனாலும் தான் இஸ்லாம் கற்றுக் கொடுத்த திருமண முறை மாற்றார்களை போய் சேரவில்லை. மாற்றார்களை போய் சேரல இஸ்லாம் கற்றுக் கொடுத்த திருமணம். காரணம் என்ன? அப்படியே நாம் அல்லாஹ் சொன்ன முறைப்படி, அல்லாஹ் ரசூல் சொன்ன முறைப்படி நம்ம திருமணங்களை அமைத்துக் கொள்ளவில்லை. அதனால் இன்றைக்கு கண்ட கழிச்சடைகள் எல்லாம் திருமணம் இல்லாமலே வாழ்ந்து கொள்ளலாம் என்று தீர்ப்பளிக்கும் அளவுக்கு, அல்ல திருமணம் இல்லாமல் லிவிங் டுகெதர்ல இருந்தாலும் அதையும் சட்டப்பூர்வமாக்க வேண்டும் என்று சட்டப்பூர்வமாக்கப்படும் அளவுக்கு இந்த கேடுகட்ட கலாச்சாரம் தலை தூக்கிவிட்டது என்றால், காரணம் அல்லாஹ் வகுத்து கொடுத்த அற்புதமான வழியை நாம் மற்றவர்களுக்கு சொல்ல மறந்துவிட்டோம். நம்முடைய வாழ்க்கையின் மூலமா வாழ்ந்து காட்ட மறுத்துவிட்டோம், செயல்படுத்த மறுத்துவிட்டோம். அதன் விளைவு உண்மை செருப்பை மாற்றுவதற்குள் பொய் ஊரை சுற்றும் என்று சொல்வார்கள். உண்மை இன்னும் செருப்பு கூட மாட்டல, எழுந்திருக்க கூட இல்லை, பொய் தலைக்கு மேல் தலை விரித்து ஆடிக்கொண்டிருக்கின்றது. ஆகவே அன்புக்குரியவர்களே, அல்லாஹ் நமக்கு கற்றுக் கொடுத்த இந்த தீனுல் இஸ்லாம் அற்புதமான மார்க்கம். இந்த தீனுல் இஸ்லாத்தை நம்முடைய வாழ்க்கையின் அனைத்து அம்சங்களில் பின்பற்ற வேண்டும். இதுதான் அல்லாஹ் நமக்கு கொடுத்த கண்ணியம், நம்முடைய ப்ரௌட், நம்முடைய மரியாதை, நம்முடைய கண்ணியம் அத்தனையும் இந்த அல்லாஹ் கற்றுக் கொடுத்த தீனுல் இஸ்லாத்தில் தான் இருக்கிறது என்ற நம்பிக்கையோடு தீனுல் இஸ்லாத்தை நாம் பின்பற்றி நடக்கும் பொழுதுதான் சகோதரர், இது போன்ற அசிங்கங்கள் தலை தூக்காது. இல்லை என்றால் நாம் ஏதோ 10 ஒன்று அத்தோட இது ஒன்று என்று, எந்த எத்தனையோ மதங்கள் இருக்குது, அந்த மாதிரி ஒரு முஸ்லீம் இருப்பாரு என்று, முஸ்லீமும் தனக்கென்று ஒரு யூனிக், தனக்கென்று ஒரு தனித்தன்மை, அதை இழந்து விட்டு ஏதோ மனம் போன போக்கிலே வாழ்வானேனால், அருமைக்குரியவர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த தீனுல் இஸ்லாத்தை நமக்கு கொடுத்ததிலும், அல்லாஹ்வுடைய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்து காட்டியதிலும், அதை நாம் முஸ்லீம் என்று சொல்லிக்கொண்டு பின்பற்றுவதிலும் எந்த அர்த்தமும் இருக்காது. Allah markatrikendro tanitu mirpade pondre, Allah Quran kendro tanitu mirpade pondre, Allah Rasul kendro tanitu mirpade pondre, Allah markat pinbatra kodi Muslim gal kendro tanitu munde, inbadi in the Ulhatrik number sale bar of Mahanabi Katamipatrikendo. Malah Rabbul Alamin anda purpun ini tandral wana hai. Ini bukan ramai kerja kelacar ini takanggalnya Allah alipana hai. Ini bukan sindana wadi ini sindana ini lebih Allah purpatuana hai. Allah katrukurut ini dinal Islam ini India amin. Arti ni raya hai, warke muraya hai. India orang ni atteri berorang ni warke muraya hom. Aduh, pertama rahir dalam sari, saudara piuna rahir dalam sari, niidi beri rahir dalam sari, arti ala rahir dalam sari, adi ala rahir dalam sari. Atteri berorang ni warbiel niraya hom. Rabbul Alamin dinal Islam te yerka kuriye baki ti awal lu kurupana hai. Wa akhir da'wana alhamdulillah Rabbil Alamin. Assalamualaikum warahmatullahi taala wabarakatuh.